காத்திருந்தாளோ இங்கே அழகிய பொண்ணுடை மெழுகன உருகிட வாசலை பார்த்திருந்தாளோ வாசலை பார்த்திருந்தாளோ மன்னவன் தொட மையலில் விழ சித்திர கிழி குஞ்சுவாணினி வெண்ணிலாமுகம் குங்குமம் பெறும் நல்ல நாள் தரும் மங்களம் வரும் சொல்லிடும்